வாட்டகருவாடே சுத்த வட போச்சுடா வாட்டகருவாடே வட்டம் கிழிஞ்சு போச்சுடா வாட்டகருவாடே எங்கட்டம் அழிஞ்சு போச்சுடா வாட்டகருவாடே ரொம்ப மட்டம் தட்டியாச்சுடா வாட்டகருவாடே நான் கருத்து சொல்ல போறேன்டா போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா தோ இப்ப எப்படி ஆஃப் பண்றோம் பாரு சரி ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே அதையாவது சொல்லுங்க கேப்போம் மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங் காக்கா கருப்பு பேட்டா செருப்பு சர்பா இருடா புரியாது மாங்கா புளிக்கும் மாம்பழம் இனிக்கும் இதுதான் வாழ்க்கை மாறாது லவ் கடக்கா வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க லவ் போச்சா விட்டுடுடா லக்கு அடிச்சா அள்ளிக்க அள்ளிக்க அள்ளிக்க அள்ளிக்க லக்கு போச்சா தள்ளிக்கடா திரும்பவே திரும்பல சுட்ட வட போச்சுடா என் மட்டம் இழிஞ்சு போச்சுடா என் கட்டம் அழிஞ்சு போச்சுடா ரொம்ப மட்டம் தட்டி ஆச்சுடா நாங்க இருந்து சொல்ல போறேன்டா ஆணியே புடுங்க வாணா ஓகே வாட்டகருவாட் வாட்டகருவாட்